சிகுத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் போது வலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே. அரிசி குத்தும் அக்கா மகளே.